அடுத்ததாக உபாயன தானம். இனிவரும் மந்திரங்களினால் தட்சிணையோடு தாம்பூலத்தை வீட்டுக்கு வந்த ஆச்சாரியரிடம் சமர்ப்பித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேரஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம் சகலாராதனை சுவர்ச்சிதம் என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை ஆச்சாரியரின் மீது போடவும். யக்ஷஸ்ரீ பிரதி கிருண்ணாதி யக்ஷஸ்ரீ வை ததாதி ச யக்ஷஸ்ரீ தாரிகாத்வாபியாம் யக்ஷஸ்ரீ ஸ்ரீயே நமோ நம. இதம் உபாயனம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேர பிரீதிம் காமயமான ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேர பூஜா ஃபல சாத்குண்யர்த்தம் அஸ்மின் லோகே சமஸ்த மங்கள அவாப்தியர்த்தம் அஸ்மின் கிரகே சர்வைஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் மனசோத்திஷ்டாய பிராமணாய துப்பியமகம் சம்ப்ரததே நமம என்று சொல்லி ஆச்சாரியருக்கு தட்சிணை சமர்ப்பித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்.